தாய் தந்தை நீதானே பிள்ளையாரப்பா, அப்பப்பா அருளப்பா பிள்ளையாரப்பா, எங்கள் ஆறுமுக ஆண்டவனே பிள்ளையாரப்பா. தீர்ப்பவனே பிள்ளையாரப்பா, என் வேண்டுதலை கேட்க வேணும் பிள்ளையாரப்பா. விக்னங்கள் தீர்ப்பவனே பிள்ளையாரப்பா, என் வேண்டுதலை கேட்க வேணும் பிள்ளையாரப்பா. முக்காலும் என்னோடு நீ இருந்தருளப்பா, நீ முன் நடந்தால் பின் தொடர்வேன் பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பா. எங்கள் ஆனை